श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम भक्त प्रियत्वयि तथा परिवर्धमाने मुक्ता वितान विततस्तव पूर्वमासीत हारावलिः परमथो रशनाकलापः தாராகணஸ்தூபுரஸ்ரீஹி. பத்தாவது பத்தியம் ரொம்ப ஒரு அற்புதமான பத்தியம் அது. சுவாமி தன்னுடைய கற்பனையை ரொம்ப அழகா நமக்கு இதுல காண்பிச்சிருக்கார். அதாவது நாம வந்து சில விஷயங்களை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். வாமனா வந்த எம்பெருமான் திருவிக்ரமனா வளரான்னு சொன்னா அவன் வளர்ந்துட்டே இருக்குச்சு. அவனை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இன் கம்பேரிசன் டு இஸ் திருமேனி, அவனுடைய திருமேனிக்கு ஒப்பிடும்போது எப்படி அவைகள் காட்சி அளித்தன அழகாக வர்ணிக்கிறார். அதில் குறிப்பாக அந்த நட்சத்திர கூட்டங்களை மட்டும் எடுத்துட்டுருக்கார். ரொம்ப அற்புதமான பத்தியம். சுருக்கமாக சொல்லணும்னா எம்பெருமான் முதல்ல குறிய மான் குறிய குரலாக வந்தப்போ நட்சத்திரம்லாம் நட்சத்திர கூட்டங்கள்லாம் அவனோட தலைக்கு மேலே இருந்தனால விதானமாக இருந்தான். கோல விளக்கே கொடியே விதானமேனு கேட்குற விதானம்னு சொன்னால் அந்த கேனபி, அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பந்தல் மாதிரி வச்சுக்கலாம். அவன் வளர்ந்த கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த நட்சத்திர கூட்டம் ஒரு மாலை மாதிரி அவனோட கழுத்துக்கு அணிகள் மாதிரி தெரிஞ்சுதான். இன்னும் வளர்ந்த உடனே அந்த நட்சத்திர கூட்டம்லாம் இடுப்பில் போட்டுக்கிற ஒட்டியானவன் ஆச்சான். அவன் இன்னும் வளர்ந்த உடனே கடைசியாக அவனுடைய திருமேனியில் கொலுசு மாதிரி நூப்புரம் மாதிரி ஆச்சுன்னு அழகாக சாதிக்கிறார். பக்த பிரிய இதான் சம்போதன பதம். பாகவதர்களிடம் அன்பு உடையவனே ஞானி தூ ஆத்மைவ மேன் சொல்லியிருக்கார். கீதையில் நிறைய இடத்துல அந்த பக்தர்களை கொண்டாடுறார். அவாதான் என்னுடைய ஆத்மான்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பிரியமாக இருப்பவனே பக்த பிரிய. நூபுர ஸ்ரீஹின்னு முடிக்கிற அதாவது கிரியாபதங்கள் நம்ம அங்கங்க போட்டுக்கணும். அஸ்தி ஆசீத்து ஆசீத்துன்னு ஒரு கிரியாபதம் போட்டிருக்காருங்க, அதையே வச்சுக்கலாம். ஆசீத்துன்னு ராசித்தாவத்தினுடைய லங் லக்காரம் ஆயிற்றுன்னு அர்த்தம். முதலிருந்து பார்த்ததான் சுவாரஸ்யம் இருக்கும். துவையி ததா பரிவர்த்தமானே இது சதிசப்தமி பிரயோகம். துவையின்றது யுஷ்ம சப்தத்தினுடைய சப்தமி பக்தி ஏகவச்சனம். துவம் யுவாம் யூயம்னு போய் துவையி துவையி பரிவர்த்தமானே இது ரெண்டும் பிரிக்க முடியாது, சேர்த்து அர்த்தம் பண்ணணும். பரிவர்த்தமானம் விருது வருது தாத்து அதுக்கு வளர்தல் விருத்தியை குறிக்கிறது. அது ஆத்மநிபதம் வர்த்தத்தேன்னு போகும். அப்போ வர்த்தமானகன்னு ஷானச்சி பத்தியம் சொல்லுவோம். வர்த்தமானகன்னு சொன்னால் வளர்ந்து கொண்டிருக்கிற, பரிவர்த்தமானகன்னு சொன்னால் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிற, திருவிக்கிரமனாக ஓங்கி உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறன்னு அர்த்தம். இது துவையிக்கு துவையின்னு சப்தமி பக்தி ஏழாம் வேற்றுமை, அதனால் பரிவர்த்தமானேன்னு எதுவும் ஏழாம் வேற்றுமை. ரெண்டும் சேர்ந்து எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் நீ வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை அது கொடுக்கறது. ததான்னு போட்டால் அவ்வாறு மேற்கூறியவாறு. முன்னாடியே அந்த அவதாரத்தை அவர் விவரிச்சுண்டு வரார். அப்போ நீ வாமனா வந்து திருவிக்கிரமனாக ஓங்கி உயர்ந்து வளர்ந்த பொழுது தாராகணகா கணம்னா கூட்டம், தாரான நட்சத்திரம் நட்சத்திர கூட்டம், பூர்வம் பூர்வம்னா முதல்லன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு அட் ஃபர்ஸ்ட். தவ முக்தா விதான விததிஹி ஆசீத்து தவன உனக்கு உனக்கு முக்தா முக்தானா முத்துக்கள், ஆனால் வெள்ளை வெள்ளையில் இருக்கு இல்லையா அதனால் முத்துக்களோட கம்பேர் பண்ணுறார். முக்தா விதான விததிஹி விததினா ஸ்ப்ரெட்டுன்னு அர்த்தம் விரிஞ்சி இருக்கக்கூடியது. முக்தா விதான விதானம்னா முன்னாடியே சொன்னோம் விதானம்ன்றது அந்த அந்த பந்தல் மாதிரி. அப்போ முக்தா விதான விததிகின்னு சொன்னால் முத்துக்களால் ஆன அந்த ஒரு பந்தல் மாதிரி ஆசீத் ஆயிற்று. பரம் பரம்னா இடத்துல பிறகு, பரம்க்கு நிறைய அர்த்தம் இருக்குது, இந்த இடத்துல ஆஃப்டர் தட்னு அர்த்தம் பிறகு. ஹாராவலிஹி ஹார ஆவலிஹி ஆவலினாலும் வரிசை, தீபாவளி தீபங்களுடைய வரிசை. ஹாரம்னா அந்த இடத்துல முத்து, இந்த இடத்துல மாலை, இந்த இடத்துல வரிசைனா மாலை வச்சுக்கலாம். ஹாராவலிஹி ஆசீத்து முத்துமாலையாக ஆனது. அதே நட்சத்திர கூட்டம் எது விதானமாக இருந்ததோ இப்பொழுது அது முத்துமாலையாக ஆயிற்று. அதோ அதஹன்றிருக்கு, அதான் அதோ பரமதோன்றிருக்கு. அதோனா அதற்கு பிறகு ரசனா கலாபக ஆசீத்து, அந்த ஆசீத்துன்றது அங்கங்கே நம்ம அனுவர்த்தனம் பண்ணிக்கணும். ரசனா கலாபக, ரசனானா ஒட்டியானம், கலாபகனா அது ஒரு ஆபரணம் வச்சுக்கலாம். அப்போ ஒட்டியானமாக இருக்கக்கூடிய ஆபரணமாக ஆசீத் ஆயிற்று. ததனு, ததனுனா அணுன்றது உடனே, ஃபாலோயிங் அர்த்தம். அதற்கு பிறகு அதை ஒட்டி, அதற்கு பிறகு மௌக்திக நூபுர ஸ்ரீஹி, மௌக்திகன்றது முக்த முத்து, அதனுடைய மௌக்திகனா பேர்ல்ன்ற அதே அர்த்தமான அர்த்தம்தான். மௌக்திக நூபுர ஸ்ரீஹினா முத்தால் ஆகியன்னு அர்த்தமா இருது. நூபுர ஸ்ரீ, நூபுரம்னா சிலம்பு அல்லது கொலுசுன்னு வச்சுக்கலாம். ஸ்ரீஹின்றது அர்த்தம் அடைந்ததுல ஒரு அழக குறிப்பிடுறது. அப்ப முத்துக்களால் ஆகியக்கு மௌக்திக, முக்தனா முத்து, மௌக்திகனா முத்துக்களால் ஆகிய, அதனால் ஆகிய ஒரு சிலம்பினுடைய அழகை உடையதாக ஆயிற்று. அது அந்த தாராகணத்துக்கு விசேஷமா போட்டிருக்கார். இப்படி இப்படி அனுபவிக்கிறார் எம்பெருமான். வாமனா வந்து திருவிக்ரமனாக வளர்ந்தபோது அவனுடைய திருமேனிக்கு ஒப்பிடும்போது அந்த நட்சத்திர கூட்டமானது என்னெல்லாம் ஆச்சுன்னு அழகாக சாதிக்கிறார். அன்வைத்த பதம்னா பக்த பிரிய பை ததா பரிவர்த்தமானே தாராகணஹ பூர்வம் தப முக்தா விதான விததிஹி ஆசீத் பரம் ஹாராவளிஹி ஆசீத் அதோ ரசனாகலாபக ஆசீத் ததனு மௌக்திக நூபுர ஸ்ரீஹி ஆசீத். பக்த பிரிய, பக்தர்களுக்கு பிரியமானவனே அல்லது பக்தர்களிடம் பிரியமாக இருப்பவனே, த்வயி ததா பரிவர்த்தமானே, ததா த்வயி பரிவர்த்தமானே, நீ அவ்வாறு மேற்கூறியவாறு அல்லது கீழ்கூறியவாறு திருவிக்கிரமனாக ஓங்கி உயர்ந்து வளர்ந்த பொழுது தாராகணஹா நட்சத்திர கூட்டமானது பூர்வம் தவ முக்தா விதான விததிஹி ஆசீத். முதலில் உனக்கு, தவ உனக்கு முக்தா விதான விததிஹின்னு சொன்னால் முத்துக்களால் ஆகிய அந்த ஒரு கூரை போன்று ஆயிற்று. பரம் ஹாராவளிஹி ஆசீத், அதற்கு பிறகு முத்து மாலை, ஹாரம்னா மாலை, மாலையாக ஆயிற்று. அதோ அதற்கு பிறகு ரசனா கலாபக ஒட்டியானமாக ஆயிற்று ஆசீத். ததனு அதற்கும் பிறகு, அதை அனுசரித்து அதற்கு பிறகு மௌக்திக நூபுர ஸ்ரீஹி ஆசீத், முத்துக்களாலாகிய ஒரு சிலம்பு அல்லது கொலுசு அதனுடைய அழகை உடையதாக ஆயிற்று. இது தாராகணத்துக்கு அந்த அழகு ஏற்பட்டதுன்னு அழகா சாதிக்கிறார். இதான் பத்தாவது பத்தியத்தினுடைய அன்பயம் அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதம்.